வணக்கம். தமிழ்நாடு மாணவிளைஞர் கூட்டமைப்பு, ஞானப்பிரகாசம். இந்த சக்தி பானையில் வந்து இந்த உரமிடுறது வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் போட்டிருக்கிறேன். பாருங்கள் உரம் எப்படி, இந்த உரத்தில் இருக்கிற குழி ஓரமாக வந்து நேரடியாக தண்ணி வந்து உரக்குழியில் இறங்கிடாமலும் உரத்தில் வந்து லேசாக சுற்றின்னு ஒரு கரை மாதிரி போட்டிருக்காரு. பக்கத்தில் தோட்டத்தில் தண்ணி நின்னால் கூட, ஒரு காலடி அரை அடி நின்னால் கூட நேரடியாக உரக்குழியில் வந்து தண்ணி இறங்காது. சரி, அதில் வந்து அந்த புழுக்கமும் ஈரமும் அங்கே இருந்துகிட்ருக்கும். அது வந்து ஒரு இதமான குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இந்த மண்புழுக்களுக்கு. சரி, அதேமாரி உரத்தை முட்டாக வைக்கிறதுனால ரெண்டாவது தண்ணி கொஞ்சம் கூட பேஞ்சிருந்தால் கூட அது வந்து கரைஞ்சி வெளியில் போகாது. அந்த உரக்குழியில் ஈரம் வந்து இருக்கும். அதில் வந்து மண்புழுக்கள் வந்து சாப்பிட்டு சுலபமாக பக்கம் தோட்டமெல்லாம் நனையும் பொழுது அந்த உரத்தை வந்து எல்லா இடங்களுக்கும் எடுத்துக்கிட்டு அது வந்து இடம் பெயர்ந்து செல்லும்பொழுது போகிற வழியிலெல்லாம் என்ன செய்யும், அந்த மண்புழுக்கள் வந்து இந்த உரத்தை வந்து உற்பத்தி பண்ணி போட்டுக்கிட்டே போகும். அந்த மண்புழுக்களுடைய கழிவுகள், அதை தான் நம்ம வந்து வெர்மி கம்போஸ்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அது வந்து பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உரத்தை மண்புழுக்கள் ஊர்வலமாக இடையில புகுந்து போகும்போது தென்னை வேர்களுக்கு இடையில் இந்த 2 அடி ஆழம் குழி எடுத்துருக்கிறதுனாலையும் நிறைய உரங்கள் வந்து அங்கே நம்ம வச்சுருக்கிறதுனாலையும் அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு அது தென்னை மரத்துக்கு இடையில இந்த வேர்கள் வழியாக ஊடுருவி மண்ணுக்கும் கீழே ஊடுருவி போயிட்டே இருக்கும். அங்கெல்லாம் போகிற இடமெல்லாம் இது இந்த உரத்தை போட்டுகிட்டே போகும். சரி, ஆடு புழுக்க போகிறது மாதிரி அங்கங்கே இந்த உரத்தை போட்டுகிட்டே போகும். அப்போ தென்னைக்கு வந்து அற்புதமான ஒரு சூழல் மண்ணுக்கும் கீழே தென்னை வேரில் வந்து அமையும். எப்போவுமே ஒரு செடியை துளுக்க வைக்கணும்னா நம்ம வேரில் தான் தண்ணி ஊற்றுவோம், அப்போ தான் செடி துளுக்கும் இல்லைங்களா. இது ஒரு அடிப்படையான அறிவு. அது மாதிரி தென்னை மரத்தினுடைய வேர்பகுதி நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ ஆரோக்கியமாகவும் நல்ல சத்தாகவும் சிறப்பாகவும் பராமரிக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளோ பாதுகாப்பாகவும் பராமரிக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளோ தென்னை ஆரோக்கியமாக வளரும். அந்த அடிப்படையில் தான் அந்த தென்னைக்கு உரமிடுதலை வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து போட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக சக்தி செஞ்சுருக்கிறத எடுத்து போட்டிருக்காரு. நன்றி, வணக்கம்.